श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे तं यमिनां धुरन्धरमहं आणान्धकारद्रुहापन्थानं परिपन्थिनां निजदृशारन्धानमिन्धानय दत्तं येन दयासुधाम्बुनिधिना पीत्वा विशुद्धं पयः कालेणः करिशैलकृष्णजलदः काङ्क्षाधिकं वर्षति दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तराम् वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोप्त्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् सीरोन्रुतोपुल् त्रिवेङ्कटमुडयान् पारुन्रच्चन्नपडमुळियुळ् ओरुन्रुदानेयमयादो तारणियिल् वाळ्वार्क्कु वाणेरप्पोमळवम் வாழ்வு சீரார்த்தூப்புல் பிள்ளையந்தாரி என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினைக் கீழ்மொழிந்தான் ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. உத்தமமான புரட்டாசி திருவோண நன்னாளிலிருந்து தொடங்கி சுவாமி தேசிகனின் திருக்குமாரர் ஸ்ரீ மீனாராச்சாரியர் அருளியதான ஸ்ரீ பிள்ளையந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தை பிரதிதினமும் ஒரு ஒரு பாசுரத்தை வெவ்வேறு வித்வான்களின் வாயிலாக இந்த தேசிகா டெய்லி என்ற யூடியூப் சேனல்ல அனுபவிச்சுண்டு வரோம். அந்த கிரமத்திலே இன்னைக்கு 17வது பாசுரம் காவலனெங்கள் கிடாம்பிக் குலபதி அப்புளார்த்தம் தேமலரசே வடி சேர்ந்து பணிந்தவர் தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே அப்படின்றதாக இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளாரிடம் ஏற்பட்டதான ஆச்சாரிய சம்பந்தத்தையும் சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரிய பக்தியையும் ஸ்ரீ நயினாராச்சாரியர் அனுபவிக்கிறார். முதல்ல இந்த பாசுரத்தினுடைய சுருக்கமான அர்த்தம் காவலனெங்கள் கிடாம்பி குலபதி அப்புளார். சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரான அப்புள்ளாரை காவலன்றதாக விவரிக்கிறார். காவலன் அப்படின்னா ரக்ஷகன் அர்த்தம், ரட்சித்து கொடுத்தார் அப்படின்றார். ரட்சித்து கொடுத்தார்னா எதை ரட்சித்து கொடுத்தார்னா இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்தார். எப்படி ரட்சித்து கொடுத்தார்? தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரையில் வந்த உபதேசங்களை பத்திரமாக பாதுகாத்துண்டு வந்து சுவாமி தேசிகன இடத்துல ஒப்படைச்சார். இந்த சம்பிரதாயத்தை நீதான் மேட்டு வளர்க்கணும் அப்படின்றதாக சொல்லி இந்த ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தத்தை பத்திரமாக காப்பாற்றி சுவாமி தேசிகனிடம் ஒப்படைச்சதன் மூலமாக இவர் இந்த ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தத்துக்கு ரட்சகனாக ஆனார். அதனால காவலன்றதான சப்தத்தை உபயோகிக்கிறார். இங்கள் கிடாம்பி குலபதி அப்புளார். கிடாம்பி குலபதி, கிடாம்பி திருவம்சத்தில் சிரேஷ்டதமராக எழுந்தருளியிருந்ததான அப்புள்ளார். ஸ்ரீ அப்புள்ளாருடைய திருவம்சத்துக்கு கிடாம்பின்றதாக திருநாமம். இந்த கிடாம்பின்றதான திருநாமம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோமானால் ஸ்ரீபாஷ்யகாரருடைய பிரதானமான சிஷ்யர்களில் ஒருத்தர் கிடாம்பி ஆச்சான்றதான மதாச்சாரியன். இவருக்கு மடப்பள்ளி ஆச்சான்றதாக திருநாமம். இவருடைய இயற்பெயர் பிரணதாத்திஹராச்சாரியர். இவர் சர்வசாஸ்திரங்கள்லையும் நிபுணராக இருந்த, முக்கியமாக வேதாந்த சாஸ்திரத்தில் அபார பாண்டித்யத்தோடு எழுந்தவள் இருந்தார் இந்த சுவாமி. அதனால இந்த சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் வேதாந்த உதயனன்றதான விருதை கொடுத்து அலங்கரிச்சிருந்தார். வேதாந்த உதயனர் அப்படின்னா தர்க்கசாஸ்திரத்தில் ஆதியில் பிரவர்த்தகராக இருந்தவர் உதயனாச்சாரியன்றதான மகர்ஷி. எப்படி தர்க்கசாஸ்திரத்துக்கு ஒரு உதயனாச்சாரியரோ அந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தினுடைய உதயனாச்சாரியர் இந்த சுவாமி. யாரு? மடப்பள்ளி ஆச்சான். வேதாந்த சாஸ்திரத்தில் அபார பாண்டித்யத்தோடு விந்தொழி இருந்ததுனால இவருக்கு இந்த விருது ஸ்ரீபாஷ்யகாரர்னால அலங்கரிக்கப்பட்டது. இந்த சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரருக்கு அந்தரங்க கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தார். அத்தரங்க கைங்கரியங்கள்னா திருமடைப்பள்ளி கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம் முதலான கைங்கரியங்கள் பண்ணின்றாங்க. இவர் சிவாசகாரருக்கு எப்பவும் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்ததுனால கையில குடத்தோட எழுந்திருப்பார். கட்டாம்புன்ற சப்தம் தான் பின்னால கிடாம்பி ஆயிடுது. கட அம்பு அப்படின்னா குடத்துல தீர்த்தம்னு அர்த்தம். சிவாசகாரருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்றதுக்காக குடத்துல எப்பவும் தீர்த்தத்தோடு எழுந்திரடி இருந்ததுனால இந்த சுவாமிக்கு கட்டாம்புன்றதான திருநாமம் வந்தது. அந்த கட்டாம்புன்றது தமிழில் மருவி கிடாம்பின்றதாக ஆச்சு. அதனால இந்த சுவாமியுடைய திருவம்சத்துக்கு கிடாம்பின்றதான திருநாமம். இந்த மடப்பள்ளி ஆச்சான் எழுந்தருளி இருந்த காலத்தில் அவருக்கு ஸ்ரீபாஷ்யகாரருடைய நிறைய அவகாசம் கிடைச்சிது. அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர்ன்றதுனால ஸ்ரீபாஷ்யகாரரோடையே சகவாசம் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால ஸ்ரீபாஷ்யகாரரோட நிறைய அவகாசம் கிடைச்சிது. அதனால சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் இவருக்கு விசேஷமான அர்த்தங்களையும் அதிலும் முக்கியமாக ரகசியார்த்தங்களையும் இவருக்கு உபதேசம் பண்ணி அனுபவித்தார். இந்த சுவாமி 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருத்தர். அது தவிரவும் ஸ்ரீபாஷ்யகாரர் விசேஷமாக ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள்னு ஏற்படுத்திய நால்வரில் இவரும் ஒருத்தர். அதிலும் ஸ்ரீபாஷ்யகாரர் இவருக்கு இன்னொரு ஒரு அனுகிரக விசேஷத்தையும் பண்ணார். இந்த ரகசிய பரம்பரையை நீதான் தவர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரகசியார்த்தங்களையும் உபதேசம் பண்ணார். இந்த ரகசியார்த்தங்களை தான் சுவாமி தேசிகன் ஸ்ரீ அப்புள்ளாரிடம் கிரகிச்சு பின்னாளில் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம், அதே சில்லறை ரகசியங்கள்தான் முதலான முக்கியமான கிரந்தங்களை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார். இந்த ரகசியார்த்தங்கள் எப்படி சுவாமி தேசிகனுக்கு வந்ததுன்னு பார்த்தோமானால், இந்த கிடாம்பி ஆச்சான் அவருடைய திருக்குமாரர் ஆத்ரேய ராமானுஜர், அவருடைய திருக்குமாரர் ஆத்ரேய ரங்கராஜாச்சாரியர்னு, அவருக்கு ஆத்ரேய பத்மநாபர்னும் திருநாமம். அவருடைய திருக்குமாரர் தான் ஸ்ரீ அப்புள்ளார். அதனாலதான் ஸ்ரீ அப்புள்ளாருடைய தனியனில் சொல்லச்சே, நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே. ஆத்ரேய பத்மநாபர்ன்றது இவருடைய ஸ்ரீ அப்புள்ளாருடைய திருத்தகப்பினார். அதுக்கப்புறம் ஸ்ரீ அப்புள்ளார், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன். இப்படியாக ரகசிய பரம்பரை. இந்த முக்கியமான ரகசியார்த்தங்களை சுவாமி தேசிகன் ஸ்ரீ அப்புள்ளாரிடம் கிரகிச்சார். காவலன் எங்கள் கிடாம்பிக் குலபதி அப்புளார் தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து, அவரிடம் சிஷ்யவிருத்தி பண்ணிட்டு இருந்தார் சுவாமி தேசிகன். அவர் தம் மருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி, அவர் தம் மருளால் ஸ்ரீ அப்புள்ளாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதராக இருந்து தென் வடமொழி நற்பொருள், பகவத் விஷயம் முதலான தமிழ் பிரபந்தங்களுடைய அர்த்தங்களையும் ஸ்ரீபாஷ்யம் முதலான சம்ஸ்கிருத கிரந்தங்களுடைய அர்த்தங்களையும் நன்றாக பயின்றார். நற்பொருள் பெற்ற நம்பி அப்படின்னார். நற்பொருள்னா உண்மையான பொருள் நஷ்டம். சுவாமி தேசிகன் இருந்த காலத்திலேயே ஸ்ரீபாஷ்யாரருடைய சித்தாந்தத்துக்கு அபார்த்தங்கள் பண்றதுக்கு சித்தாந்தத்துக்குள்ளேயே ஏகதேசிகள் வந்துட்டார். அந்த ஏகதேசிகளுடைய அர்த்தங்கள்னா அபார்த்தங்கள்னு சொல்லி சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளார் உண்மையான அர்த்தங்களை போதித்தார். ஸ்ரீ பாஷ்யகாரருடைய சித்தாந்தத்தை யதாவத்தாக உபதேசம் பண்ணார் அப்படின்றதுனால இது நற்பொருள் அப்படின்றதாக இந்த பதம் பிரயோகிக்கிறார். நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்பல் குலத்தரசே. நம்பி, நம்பினா பரிபூர்ணன்ற அர்த்தம். நம்பின்ற சப்தத்துக்கு பரிபூர்ணர்னு அர்த்தம். ஸ்ரீபாஷ்யகாரோட சித்தாந்தத்தோட யதாவத்தான அர்த்தங்களை சுவாமி தேசிகன் ஸ்ரீ அப்புள்ளாரிடம் பெற்றதுனால அவர் பரிபூர்ணத்துவத்தை அடைஞ்சார். அதனால நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. தூப்புல் குலம் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் உதித்தவரான சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். தூப்புல் குலத்தரசே, அந்த விஸ்வாமித்ர கோத்திரத்திலே சார்வபூமராக எழுந்துள்ளிருந்த சுவாமி தேசிகன். தூப்புல் குலத்தரசே எம்மை காத்திருளே, அடியோங்களை காத்திருள வேணும் அப்படின்றதாக பிரார்த்தனா ரூபமான இந்த பாசுரம். இது இந்த பாசுரத்தினுடைய சுருக்கமான அர்த்தம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளாரிடம் இருந்ததான அபாரமான ஆச்சாரிய பக்தியை இந்த பாசனமானது பறைசாத்துறது. சுவாமி தேசிகனுக்கு சகல விதமான ஆச்சாரியராகவும் எழுந்தருளியிருந்தவர் ஸ்ரீ அப்புள்ளார். சுவாமி தேசிகன் அஞ்சு வயசு குழந்தையா இருக்குச்சு. ஸ்ரீ அப்புள்ளார் சுவாமி தேசிகனை தேவப்பெருமாள் சன்னதிக்கு கூட்டிண்டு போனார். அந்த சமயம் தேவப்பெருமாள் சன்னதியினுடைய பின் பிராகாரத்தில் ஸ்ரீ அப்புள்ளாருடைய ஆச்சாரியரான ஸ்ரீ நடாதம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டி நடந்துட்டு இருந்தது. காலக்ஷேப கோஷ்டியையும் செய்யறதுக்காக இந்த குழந்தையை கூட்டிண்டு போனார். இந்த குழந்தையினுடைய வடிவழகையும் அந்த தேஜா அதிசயத்தையும் பார்த்து அங்கே இருந்தவா எல்லாரும் விஸ்மயிச்சு போனாக. இந்த குழந்தை எவ்வளவு தேஜஸா இருக்கு, எவ்வளவு தேஜஸா இருக்குன்னு விஸ்மயிச்சு போனா. நடாத அம்மாள் அந்த குழந்தையை கூட்டு தன் மடியில் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு கொஞ்ச நாள் வார்த்தைகள் சொன்னார். வார்த்தை சொன்ன அப்புறம் இந்த காலக்ஷேபத்தை திருப்பி ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும்னு சமயத்தில் இந்த குழந்தை வரச்சே எங்கே நிறுத்தினோம்னு எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. இந்த குழந்தையினுடைய தேஜஸை பார்த்து ஆஹா ஆஹான்னு சொன்னதில் எங்கே காலக்ஷேபத்தை நிறுத்தினோம்னு சட்டுன்னு எல்லாருக்கும் ஒரு பிரமம் வந்துடுது. அந்த சமயம் சுவாமி தேசிகன் எடுத்து கொடுத்தாராம், அந்த குழந்தை இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல தான் ஆச்சாரியம் நிறுத்திட்டு அப்படின்றதாக எடுத்து கொடுத்தாராம். நடராஜர் அம்மாளுக்கு அபாரமான சந்தோஷம். அப்புள்ளாரை கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு நீதான் ஆச்சாரியனாக இருந்து எல்லா கிரந்த காலக்ஷேபாதிகளையும் பண்ணி வைக்கணுன்றதாக நியமித்தார். அப்படியாக நியமிச்சுட்டு இந்த சம்பிரதாயத்தை இந்த குழந்தை தான் இனிமேல் காப்பாற்ற போகிறதுன்றதாக அனுகிரகத்தை பண்ணார் சுவாமி தேசிகனுக்கு. பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயாஸ் திரைவித்தியமானத்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்றதாக அனுகிரகம் பண்ணார். பிரதிஷ்டாபித வேதாந்த இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை ஸ்ரீபாஷிகாரோட சித்தாந்தத்தை நீதான் நிலைநாட்டப் போற அப்படின்றதாக சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ நடாதரம்மாள் அனுகிரகம் பண்ணி வச்சார். ஸ்ரீ நடாதரம்மாளுடைய நியமனத்தை சிரமேற்கொண்டு ஸ்ரீ அப்புள்ளார் அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனுக்கு உபநயனாதிகளை பண்ணி வச்சு பஞ்சசம்ஸ்காராதிகளையும் பண்ணி வச்சு கிரந்த காலக்ஷேபங்களையும் பண்ணி வச்சார். சுவாமி தேசிகனுக்கு பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியனாக இருந்தவர் ஸ்ரீ அப்புள்ளார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனோட தன்னுடைய 20 திருநக்ஷத்திரத்துக்குள்ளேயே சகல சாஸ்திரார்த்தங்களையும் கிரந்த காலக்ஷேபாதிகளையும் ஸ்ரீ அப்புள்ளார் பண்ணி வச்சார். இதே சுவாமி தேசிகனே சங்கல்ப சூரியோதயத்தை சொல்லச்சே விம்சத்தியப்தே விஷ்ருத நானாவித வித்யா திரிம்ஷத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா அப்படின்றதாக தன்னை பற்றி சொல்லியிருக்கார். விம்சத்தியப்தே விஷ்ருத நானாவித வித்யா, விம்சத்தியப்தே 20 வயசுக்குள்ளேயே விஷ்ருத நானாவித வித்யா எல்லா வித்தியையும் கற்றுண்டேன். ஸ்ரீ அப்புள்ளாருடைய திருவடி வாரத்தில் 20 வயசுக்குள்ளாகவே எல்லா கிரந்தங்களையும் காலக்ஷேபம் பண்ணேன், எல்லா வித்தியைகளையும் கிரகிச்சுண்டேன் அப்படின்றதாக சாதிக்கிறார். அதுக்கப்புறம் திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா, தம்முடைய வாழ்நாளில் சுவாமி தேசிகன் 30 வாட்டி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை பண்ணாராம் அப்படின்றதாக இந்த சங்கல்ப சூரியோதய ஸ்லோகத்தில் அனுகிரகிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீ அப்பள்ளார் தம்முடைய சரம தசையில் வயோதிகத்தின் காரணமாக திருமேனியில் நோவு சாத்தின்றிருக்கிற சமயத்தில் சுவாமி தேசிகனை கூப்பிட்டு அனுப்பி சுவாமி தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீ திருவேந்திரபுரம் பிரதான க்ஷேத்திரத்தில் போயிட்டு உபாசனம் பண்ணியானால் உனக்கு எல்லா சித்திகளும் ஏற்படும் அப்படின்றதாக அனுகிரகம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் தான் திருநாடு அலங்கரிக்க போகிறோன்றதை தெரிஞ்சின்ற ஸ்ரீ அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு தம்முடைய ஆச்சாரியர்கள் அவரிடம் கொடுத்ததான ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி நிலைகளையும் அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பாதுகைகளையும் பஞ்சசம்ஸ்கார சமயத்தும் போது பிரயோகப்படுறதான திருவிலச்சினைகளையும் திருவிலச்சினைகள்னா இந்த சங்க சக்கர முத்திரைகள் இது ரெண்டத்தையும் சுவாமி தேசிகனிடம் ஒப்படைச்சிட்டு இனிமேட்டு இந்த சம்பிரதாயத்தை நீதான் வழிநடத்தி கொண்டு காப்பாற்றிட்டு போகணும் அப்படின்றதாக நியமித்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீ அப்புள்ளார் திருநாடு அலங்கரிச்சிட்டார். சுவாமி தேசிகன் ஸ்ரீ அப்புள்ளாருடைய திருக்குமாரரை கொண்டு ஸ்ரீ அப்புள்ளாருக்கு அந்திம சம்ஸ்காரங்களை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருவேந்திரபுரம் எழுந்தருளினார். திருவேந்திரபுரம் எழுந்தருளி கருட மந்திரத்தை உபாசனம் பண்ணுறது, அப்புறம் ஹைகிரீவ மந்திரத்தை உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் ஹைகிரீவ சாட்சாத்காரம் கிடைச்சது அப்படின்ற சரித்திரங்கள்லாம் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பிரபலமான சரித்திரம்தான். இப்படியாக சுவாமி தேசிகனுக்கும் ஸ்ரீ அப்புள்ளாருக்கும் இருந்ததான இந்த சம்பந்த விசேஷம். சம்பந்த விசேஷத்தின் காரணமாக சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளாரிடத்தில் அபாரமான பக்தி. பல்வேறு கிரந்தங்களில் பல சமயங்களில் சுவாமி தேசிகன் தன்னுடையதான ஆச்சாரிய பக்தியை வெளிப்படுத்துகிறார். அதில் முக்கியமாக ரகசியத்ரயசாரம்ன்ற கிரந்தத்தில் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம்ன்றதான 30வது அதிகாரத்தில் கடைசியில் சாதிக்கிறார், இப்படி ரகசியத்ரயத்தை பற்றின கீழும் மேலுமுள்ள பாசுரங்களெல்லாம் வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே தான் கேட்டருளினபடியே கிடாம்பியப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் இரக்கமணியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையறப் பேசுவித்த பாசுரங்கள் அப்படின்றதாக ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அது இந்த ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் நான் இப்போ எழுதின விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீ அப்புள்ளார் தம்முடைய ஆச்சாரியரிடம் இருந்து கிரகிச்சுண்டு நமக்கு கிளியை பழக்கிறாமலே பழக்க வைக்குமா போலே பழக்க வச்சு, அதாவது எப்படி கிளியானது நான் சொன்ன வார்த்தையை அப்படியே திருப்பி மாறாமல் திருப்பி சொல்லுமோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளார் இந்த உபதேசங்களை பண்ணு வச்சு அந்த உபதேசங்களை அப்படியே நான் மாற்றாமல் இந்த கிரந்தத்தின் மூலமாக எழுதியிருக்கிறேன் அப்படின்றதாக இந்த கிரந்தத்தில் சாதிக்கிறார். அதே மாதிரி அதிகரண சாராவளின்றதான கிரந்தம், அதிகரண சாராவளின்றதான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அர்த்தங்களை சுவாமி தேசிகன் ஸ்லோக ரூபமாக சாதித்தது. ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தப்போ இந்த கிரந்தத்தையும் நாம் எல்லாரும் சேர்த்தே தான் காலக்ஷேபம் பண்ணுற வழக்கம். அந்த காலக்ஷேப கிரந்தத்தில் ஆரம்பத்திலும் முடிவிலும் சுவாமி தேசிகன் ஸ்ரீ அப்புள்ளாருடையதான அனுகிரகத்தை விசேஷமாக சொல்கிறார். ஆரம்பத்தில் சொல்லச்சே, ஸ்ரீமத்பியாம் சியாதசாவித் ஜனபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிஷிததிகா வெங்கடேஷேன கிளிப்தா அப்படின்றதாக சாதிக்கிறார். வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் அப்புள்ளாருக்கு ராமானுஜர்ன்றதாக திருநாமம், ஸ்ரீ நடாதுரம்மாளுக்கு வரதாச்சாரியன்றதாக திருநாமம். இந்த ரெண்டு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த கிரந்தத்தை அடியேன் பண்ண போறேன் அப்படின்றதாக ஆரம்பத்தில் சாதிக்கிறார். முடிவிலேயும் என்ன சொல்றார், எத்தன் நிஷ்கிருஷ்டமித்தம் எதிபதி ஹிருதயாரூடம் ஆரூட தார்க்ஷ்ய தத்வக்தரா வாஜிவக்திரா சகமம குருபிர் வாதிஹம்சாம் புவாகைஹி அப்படின்றதாக சாதிக்கிறார். எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தில் இருந்த அர்த்தங்களை ஸ்ரீ அப்புள்ளார் எனக்கு உபதேசம் பண்ணி அந்த உபதேசம் பண்ண விஷயங்களை ஸ்ரீ ஹயகிரீவனுடைய கிருபையினாலே அடியன் இந்த கிரந்தத்தின் மூலமாக சாதிச்சேன் அப்படின்றதாக அதிகரண சாராவளியுடைய கடைசி ஸ்லோகத்தில் அனுசந்திக்கிறார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி தத்துவமுக்தா கலாபம்ன்றதான கிரந்தம், சர்வஜ்ஞத்துவம் தத்துவமுக்தா கலாபேன்னு சொல்றது சுவாமி தேசிகன் சர்வஜர் சாட்சா திருவேங்கடமுடையானுடைய அவதாரம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தத்துவமுக்தா கலாபம்ன்றதான கிரந்தத்தை வாசித்தாலே சொல்லலாமா, அப்போ ஏற்பட்டதான பிரபலமான கிரந்தம். அந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திலையும் என்ன சொல்ற, ஸ்ருத்வா ராமானுஜாரியா சததபி தத்துவமுக்தா கலாபம் வியாதானி வெங்கடேஷோ வரத குரு கிருபா லப்பிதோ தாமபூமா அப்படின்றதாக சாய்க்கிறார். இங்கேயும் என்ன சொல்கிறார், ஸ்ரீ அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ நடாதரம்மாளுடைய அனுகிரகத்தினாலையும் தான் நான் இந்த கிரந்தத்தை பண்ண போகிறேன், தத்துவம் தாக்கலா அப்படின்றதான் இந்த கிரந்தத்தை பண்ண போகிறேன் அப்படின்றதாக சாய்க்கிறார். இதை விட ரசமாக பரமபத சோபானன்றதான ரகசிய கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லச்சே, அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இந்நமுத கடல் பள்ளி தன்னிலும் காவிரியுள்ள முகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்தமனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்றதாக சாதிக்கிறார். எதிவரனார் மடப்பள்ளி வந்தமனம், ஸ்ரீபாஷ்யகாரருடைய மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணின்றிருந்தவரான ஸ்ரீ கிடாம்பியாச்சான் சாதித்தருளிந்தனான அந்த மடப்பள்ளி வாசனையோடு இருக்கிறதான அர்த்தங்களை நான் இந்த கிரந்தத்தின் மூலமாக எழுதப் போகிறேன் அப்படின்றதாக சாதிக்கிறார். இப்படியாக பல பிரகாரங்களில் சுவாமி தேசிகன் ஸ்ரீ அப்புள்ளாரை அனுபவிச்சிருக்கார். அந்த அப்புள்ளாரிடம் இருந்ததான ஆச்சாரிய பக்தியை இந்த பாசுரம் பிரகாசிப்பிக்கிறது. இதெல்லாம் விட நாம் இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், பிரசங்காத்து விண்ணப்பிக்கிறேன். சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளார் மூலமாக இந்த ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையில் சம்பந்தம் கிடைச்சது. ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னா உபதேசம் அடியாக வந்த பரம்பரை. அதாவது கிரந்தங்கள்லாம், காலக்ஷேப கிரந்தங்கள்லாம் இருக்கு. அந்த காலக்ஷேப கிரந்தங்கள் எல்லாமே அவ ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த சிஷ்யன் பின்னால் ஆச்சாரியனாகி தம்முடைய சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்து, இப்படியாக உபதேச பரம்பரையா வந்த ஆச்சார பரம்பரைக்கு தான் ஏத்தம் அதிகம். உபதேசம் இல்லாமல் வந்த பரம்பரைக்கு ஏத்தம் கிடையாது. அதுல சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயம் யதாவத்தாக உபதேச பரம்பரையாக வந்தது சுவாமி தேசிகன் இடத்துல தான். அது ஸ்ரீ அப்புள்ளார் மூலமாக சுவாமி தேசிகனுக்கு வந்தது. எப்படியாக அப்படின்னால், ஸ்ரீபாஷ்யக்காரர் வரைக்கும் காலக்ஷேப பரம்பரை எல்லாருக்கும் போதுதான். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அப்புறம் இந்த காலக்ஷேப பரம்பரை ரெண்டா பிரியறது, ரகசிய பரம்பரை அப்புறம் மற்ற கிரந்தங்கள். அதாவது ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதா பாஷ்யம், ஸ்ரீ பகவத் விஷயம், இந்த மூணு கிரந்தங்களுக்கான பரம்பரை இப்படியாக ரெண்டா பிரியறது. இந்த ரகசிய பரம்பரை தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீ கிடாம்பி ஆச்சான்ல ஆரம்பிச்சு ஸ்ரீ அப்புள்ளார் வரைக்கும் ரகசிய பரம்பரை. அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயத்துக்கான பரம்பரை எப்படின்னால், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யர் திருக்குறுகை பிரான் புள்ளான். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடின்னே சொல்றது, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பிரதானமான சிஷ்யர் இவர் தான். திருக்குறுகை பிரான் புள்ளானுடைய சிஷ்யர் எங்களாழ்வான். எங்களாழ்வானுடைய சிஷ்யர் நடாதுரம்மாள். நடாதுரம்மாளுடைய சிஷ்யர் அப்புள்ளார். அப்புள்ளாருடைய சிஷ்யர் சுவாமி தேசிகன். இப்படியாக ரெண்டு காலக்ஷேப பரம்பரையும் சங்கமிக்கிறது சுவாமி தேசிகன் இடத்துல தான். ஆகையினால நம் ஆச்சாரிய பரம்பரை ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரை அப்படின்றதான பெருமை அடைந்ததற்கு காரணம் சுவாமி தேசிகன் தான். சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு மட்டும்தான் இந்த பெருமை. சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்துக்கு விருத்தமா அர்த்தம் சொல்றாள் இல்லையா ஏகதேசிகள், அவளுக்கு இந்த ஓரான் வழி சம்பிரதாயத்துல சம்பந்தமே கிடைக்காது. ஏன்னு பார்த்தோமானால், அவளுக்கு பிரதானமான காலக்ஷேப கிரந்தமா இருக்கிறது ஈடுன்றதான பகவத் விஷயத்தினுடைய வியாக்கியானம். ஈடு கிரந்தமானது முதல்ல பிரவச்சனத்தில் இல்லை. ஏன்னா வடக்கு திருவதி பிள்ளைன்றதான ஒரு ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்தார். அவருடைய ஆச்சாரியன் நம்பிள்ளை. இந்த நம்பிள்ளை தம்முடைய திருவாய்மொழி காலக்ஷேப சமயத்தில் சொன்ன அர்த்தங்களை இவர் பட்டோலப்படுத்தினார், வடக்கு திருவதி பிள்ளைன்றதான ஆச்சாரியன். அப்புறம் காலக்ஷேபம் முடிஞ்ச அப்புறம் அந்த பட்டோலை எடுத்துட்டு போய் தன்னுடைய ஆச்சாரியரிடத்துல சமர்ப்பித்தார். அப்போ நம்பிள்ளை அதை பராமரிச்சுட்டு கிரந்தம் ரொம்ப அனுபாவியமா இருக்கு, ஆனா இது பிரவச்சனத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டார். அதுக்கப்புறம் பின்னால வடக்கு திருவிதி பிள்ளைன்றதான ஆச்சாரியனுக்கு அப்புறம் ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் வந்த ஸ்ரீ மணவாள மாமணிகள் தான் இந்த ஈடுன்றதான கிரந்தத்தை பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சார். அதனாலதான் ஸ்ரீ மணவாள மாமணிகளுக்கு ஈட்டு பிரவர்த்தகர்னே திருநாமம். ஈட்டு பிரவர்த்தகர்னா அதவர் தான் அதை பிரவச்சனத்துக்கு முதல் முதல்ல கொண்டு வந்தார். இந்த ஈடு கிரந்தத்துக்கு பார்த்தோம்னா இந்த உபதேச பரம்பரை கிடையாது. ஏன்னா நம்பிள்ளை அதை உபதேசத்துக்கு வாணாம், பிரவச்சனத்துக்கு வாணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சதுனால அதுக்கப்புறம் அது உபதேசத்துல வரல. மணவாள மாமணிகள் தான் முதல் முதல்லயே அதை ஆரம்பிச்சார். அதனால அந்த உபதேச பரம்பரைன்றது சுவாமி தேசிகன் திருவடி சம்பந்தம் பெற்றவாளுக்கு மட்டும்தான் இந்த விசேஷம். அதனால சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்துக்கு தான் ஓரான்வழி சம்பிரதாயன்றதான திருநாமமே அடுக்கும். இந்த ஏகதேசிகளுடைய சம்பிரதாயத்துக்கு ஓரான்வழி சம்பிரதாயன்றதான அந்த பேரே வராது. அவா என்ன சொல்றா, தங்களுடைய ஆச்சாரிய பரம்பரை தான் ஓரான்வழி ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்றா. ஆனா வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை சுவாமி தேசிகன் திருவடி சம்பந்தம் பெற்றதான இந்த ஆச்சாரியம் பரம்பரை தான் ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரைன்றதாக நம் ஆச்சாரியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். இப்படியாக சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளாரிடம் இருந்ததான பக்தி அதிசயத்தையும், ஸ்ரீ அப்புள்ளாருடைய பிரபாவ அதிசயங்களையும் யதாசமயம் அனுபவித்தோம். இந்த வாய்ப்பினை அடியனுக்கு கொடுத்த ஸ்ரீ தேசிகா டெய்லியின் காரியதர்சிகள் அனைவருக்கும் அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுண்டு முடிச்சுகிறேன். கவிதார்க்க சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.